எட்டு நாளில் இங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா வா என் வெளிச்சப்பூவே வா. ஓஹோ மின் வெட்டு நாளில் எங்கே மின்சாரம் போல வந்தாயே, வா வா என் வெளிச்சப்பூவே வா. உயிர் தீட்டும் உயிலே வா, குளிர் நீக்கும் வெயிலே வா, அழைத்தேன் வா அன்பே. மழை மேகம் வரும்போது மயில் தோகை விரியாதோ, அழைத்தேன் வா அன்பே. காதல் காதல் ஒரு ஜுரு காலம் யாவும் மறுவரு ஆதான் ஏவாள் தொடங்கிய கலை தொடர்கதை அடங்கிய நிலையே. எப்போது நடந்தாய் கை கால்கள் முளைத்து ஹாய் கூவே. ஜவ